பதினேழாவது நாளுக்கான தியானம். தன்னை ரட்சிக்க திராணி இல்லை. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது அவனை விசுவாசிப்போம். மத்தேயு 27:42. ஒரு விவசாயியின் வீட்டில் ஒரு போதகர் வாடகைக்கு குடியேறினார். அந்த விசுவாசி ஒரு கிறிஸ்தவர் அல்ல. போதகர் அவரிடம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள நேரம் பார்த்து காத்து கொண்டிருந்தார். கடைசியில் ஒரு நாள் வந்தது. அன்று அதிகாலையில் அந்த விவசாயி போதகரை தன்னுடைய கோழி பண்ணைக்கு அழைத்து சென்றார். ஒரு இடத்தில் ஒரு கோழி தன் குஞ்சுகளின் மீது தனது இறக்கையை வைத்து மூடியபடி உட்கார்ந்திருந்தது. அந்த குஞ்சுகள் கோழியின் இறக்கையின் வழியாக வெளியே வர எத்தனித்துக் கொண்டிருந்தன. அந்த விவசாயி போதகரை பார்த்து, அந்த கோழியை தொட்டு பாருங்கள் ஐயா என்றார். போதகர் அந்த கோழியை தொட்டு பார்த்தபோது அது குளிர்ந்து போயும் செத்தும் இருந்தது. அதனுடைய தலையில் இருக்கும் காயத்தை பாருங்கள் ஐயா, ஒரு கீரி பிள்ளை வந்து அதை கடித்து இரத்தத்தை எல்லாம் குடித்து விட்டது. ஆனாலும் அது இருந்த இடத்தை விட்டு அசையாமல் அப்படியே இருந்து தன் குஞ்சுகளை காத்து கொண்டது. அந்த கீரி பிள்ளை தன் குஞ்சுகளை தொடாமல் பாதுகாத்திருக்கிறது என்றார். ஓ, அது போலத்தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அவர் சிலுவையின் எல்லா பாடுகளையும் சகித்தார். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தபடியால் தம்மை அவர் காப்பாற்றிக் கொள்ள முடிந்திருக்கும், தன்னை ரட்சித்துக் கொள்ள முடிந்திருக்கும். ஆனால் அவர் அப்படி செய்திருந்தால் நாம் நம் ரட்சிப்பை இழந்திருப்போம், சத்ரு நம்மை வேட்டையாடி இருந்திருப்பான் என்று போதகர் ரட்சிப்பை குறித்து தெளிவாக அந்த விவசாயிக்கு விளக்கின போது ஆவியானவர் அவருடைய இருதயத்தில் கிரியை செய்தார். அவர் தன்னுடைய விசுவாசத்தை கல்வாரியில் தம்மை காத்து கொள்ள முடியும், நம்மை ரட்சிப்பதற்காக தம்மையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவிடம் அர்ப்பணித்தார். சிலுவையின் பாடுகள் ஒன்றும் எளிதான ஒன்றல்ல. அவர் தமது கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி அந்த பாடுகளை சகித்தபடியினால் நாம் இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சிலுவையை சுமக்காதிருந்தால், பாடுகளை சகிக்காமல் இருந்தால் நாம் பாவத்திற்கேற்ற தண்டனையை ஆக்கினை தீர்ப்பை அடைந்திருப்போம். ஆனால் அவர் பாடுகளை சுமந்ததினாலே நமக்கு இன்று ரட்சிப்பு உண்டாயிற்று. ஆக்கினை தீர்ப்பில் இருந்து நாம் விடுவிக்கப்பட்டோம். லேலுயா. தன்னை ரட்சிக்க திராணி இல்லை, சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போது இவனை விசுவாசிப்போம் என்று சொன்னவர்கள் ரட்சிப்பை இழந்து போனார்கள். அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து தம்மை தேவகுமாரன் என்று நிரூபித்திருக்க முடியும். ஆனால் பிதாவின் சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்து கிருபையாய் அத்தனை கொடும் பாடுகளையும் அவர் சுமந்து சிலுவையில் தம் ஜீவனை கொடுத்தபடியால், மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினபடியால், வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் அவருடைய நாமத்திற்கு முடங்கும்படியாக உன்னத நாமமாகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் போற்றும் உன்னத நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா. ஓ சன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன் என்று ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை தன்னை ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று இழிவாக பேசின போதும் கோபப்படாமல் கடைசி சொட்டம் இரத்தம் வரை சிந்தி எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ரட்சிப்பை பெறாதவர்கள் அவருடைய அன்பை எண்ணி பார்த்து ரட்சிப்படைய கிருபை செய்வார்களும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.